ஆவணி மாதம் திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் சிம்மலக்கினம் சதுர்த்தி திதியில் தேவன் அவதாரம் வாழை மரங்கள் மாவிலை பந்தல்கள் தோரணம் கட்டிடுக யானை முகத்தொணை வாழ்த்தி வரவேற்ற முரசு கொட்டிடுக யானை முகத்தொணை வாழ்த்தி வரவேற்று முரசு கொட்டிடுக ஆவணி மாதம் திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் சிம்மலக்கினம் சதுர்த்தி திதியில் தேவன் அவதாரம் மோதகம் அவள் பொறி அப்பம் அதிரச முக்கணிகள் படைத்து யாவரும் கூடிய ஏழிசை பாடிய வாயார துதித்து வேண்டும் வரங்களை தாயன கூறிய தேரினிலே வைத்து மூன்றாம் நாளில் ஆற்று தண்ணீரில் விடுத்து விடை கொடுத்து கணபதி வாழ்க என்போ திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் சிம்மலக்கினம் சதுர்த்தி திதியில் தேவன் அவதாரம் கணபதி வா